தலைப்பு: சாமி காசு. ஏழை சாமிகளுக்கு பிச்சை காசு, வீதி சாமிகளுக்கு வீசிய காசு, மௌன சாமிகளுக்கு மொத்த காசு, குபேர சாமிகளுக்கு கோடிகளில் காசு, அழிக்கும் சாமிகளுக்கு அளவில்லா காசு.